శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణీన్యస్తభారం తత్సంప్రాప్తాగవాన్ తద్వితయమనుగణం శిష్టతా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్మబోధం తత్పాదయుగ్మసరసీరుహభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణాలబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పిత భరం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్రగురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాసరామానుజాత్ శ్రీశ్రీవాసమునీంద్రదేశికమణిం శ్రేయో నిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది మధురయా గిరావల్గువాక్యయా బుధమనోజ్ఞయా పుష్కరేక్షణ విధికరీరిమా వీరముహ్యతీ అధరషీధునాప్యాయస్వన. పెరుమాళపాత్ పుష్కరేక్షణ పుండరీకాక్షణే தாமரைய ஒத்த தடங்கண்களை பெற்றவனேன்னு கூப்பிடுறான். அதாவது வேதத்துல சொல்லும் பொழுது கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி அப்படின்னு எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கிறது. கண்ணும் செந்தாமரை அப்படின்றது ஆழ்வார்கள் பாசுரங்கள்லையும் நல்லா ஸ்பஷ்டமா தென்படுறது. அதனால என்ன தெரியறது அப்படின்னா, அதாவது மிகவும் குளிர்ந்த அருட்பார்வைய கொண்டவன் அந்த எம்பெருமான். அப்ப இங்க அவர்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சாய்க்கும் பொழுது யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்துவதீயாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதாவது தாயாருடைய அருட்பார்வை எந்தெந்த பக்கமெல்லாம் விழர்தோ அந்தந்த பக்கமெல்லாம் வந்து, அதாவது இந்த நிதிகள் நவநிதிகள்னு சொல்றாளே, அந்த நவநிதிகள்லாம் நான் முன்னே நான் முன்னேன்னு முன்ன முன்ன போய் அவனை பெரிய செல்வந்தனாக்கிறதான். அதப்போல இங்க கோபிகைகள் எம்பெருமான பார்த்து மதுரையா கிரா வல்குவாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேக்ஷண புஷ்கரேக்ஷண அப்படின்னு அந்த அழகான திருக்கண்களை சொல்றான். ஆழ்வாரு சொல்லும் பொழுது அமலனாதிபிரான்ற பதிகம் எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் வர்ணிச்சுண்டே வந்திருக்கார் ஆழ்வார். அதுல வந்து எம்பெருமானுடைய திருக்கண்களை பத்தி வர்ணிக்கிறார். அது எப்படிப்பட்ட திருக்கண்கள்னா, நீண்ட அப்பெரியவாய கண்கள், அதாவது ரொம்ப பெரிய நன்னா விசாலமா இருக்கக்கூடிய அழகான திருக்கண்கள். அதாவது விசாலமா இருக்கிறதுனால விகாரமா இருக்குமா, அதாவது பாக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப பெருசா இருந்தா நம்மளே பயந்துருவோம் இல்லையோ. ரொம்ப பெரிய திருக்கண்கள்லாம் இருந்தா நமக்கே ஒரு நிமிஷம் பயம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியா அப்படின்னா, இல்ல இல்ல, பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படி இருக்காது. பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கும்னா, அந்த திருக்கண்களை ஒரு தரம் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னு சொல்ற. அதனால இது எங்க இருக்கு அப்படின்னா, இது நீங்க இதுல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னதியில ரங்கநாதன் சேவை சாதிக்கும் பொழுது அங்க போய் சேவிக்கலாம். பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் அகன்று விரிந்த திருக்கண்கள். அந்த திருக்கண்களை சேவிக்கும் பொழுது நமக்கு பயமே உண்டாருது இல்ல. பயம் உண்டாகாத நமக்கு வேற என்ன உண்டாருது அப்படின்னா, எம்பெருமான் மேல அதீதமான அன்புதான் உண்டாருது. அதனால அப்படிப்பட்ட ஒரு அருட்பார்வையை எங்க மேல அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் இந்த கோபிகைகள். எதுக்காக பிரார்த்திக்கிறா அப்படின்னா, கோபிகைகளை விட்டு எம்பெருமான் அகன்றதும் அவர்கள் ஒவ்வொரு கீதத்திலையும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களை, அதாவது ரொம்ப முக்கியமான எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களையும் அனுபவிச்சுட்டே வரா. இந்த இடத்துல இந்த அருட்பார்வைய படைத்த எம்பெருமான இந்த இடத்துல வர்ணிக்கிறா. அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா, வீர வீரமுக்கிய தீகின்ற இடத்துல வீர, அதாவது வீரனே அப்படின்னு கூப்பிடுறா. எதற்காக வீரனே அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் தான் வந்து முக்கியமான, அதாவது புருஷோத்தமன் பெருமாளுக்கு திருநாமம். புருஷோத்தமன் அப்படின்றதுனால அவர்களை எல்லாத்தையும் காட்டிலும் பராக்கிரமம் நிறைஞ்சவன் மாத்திரம் இல்ல, அவர்களையெல்லாம் நியமிக்கிற அளவு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமம் காண்பிக்கப்படுறது. அதே போல அடுத்தது புத மனோஜ்ஞயாம, பெருமாள் எங்க இருக்கார் அப்படின்ன உடனே புத மனோஜ்ஞயா, அதாவது எம்பெருமான் உரையிறது எங்க அப்படின்னா, புத புதனா நல்ல படிச்சவர்களுடைய மனசுல எம்பெருமான் உரையறானா. அதாவது லீலா சுகர்ன்ற பில்வமங்கலர்ன்ற ஆச்சாரியர் வந்து எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் உரையறான்னு சொல்ற, விசித்திர பத்ராங்குரசாலி பாலா ஸ்தனாந்தரம் மௌனி மனோந்தரம் வா அபாஸ்ய பிருந்தாவன பாதபாஸ்யம் உபாஸ்யமன்யன்ன விலோகயாமஹாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப எம்பெருமான் உரையிற இடத்த லீலா சுக்கர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்ற, பகவான் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஞானியர்களுடைய ஹிருதய குகையில வசிக்கிறான், இதயத்துல எம்பெருமான் இருக்கான், இதய குகையில வசிக்கிறான். அதாவது தஹர ஆகாசம்னு சொல்லுவா, தஹர வித்யைன்னு பிரம்ம வித்யில ஒரு வித்யை, அதாவது பெருமாள் தஹராகாசத்துல எழுதிருக்கான்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த எம்பெருமானை பத்தி சொல்லி இந்த இடத்துல இதுல பல விஷயங்கள் வேதாந்த விஷயங்களையே தான் அவ சொல்றான். அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு முன்னாடி சொன்னான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா உயிரற்றது அதாவது அறிவற்றது அறிவுள்ளதுன்னு இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் பெருமாள் ஆத்மாவா இருக்கான், அவைகள் அவனுக்கு சரீரமா இருக்குன்னா. இதுதான் வந்து ராமானுஜ மதத்தினுடைய கோட்பாடே. ஸ்ரீ ராமானுஜர் என்ன ஸ்தாபிச்சார் அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் ஸ்தாபிச்சார். அதாவது அறிவுள்ளவர்களும் அறிவற்றவைகளும் இறைவனான அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடலாக இருக்கிறது, அவன் அதுல உயிராக இருக்கான் அப்படின்னு ஸ்தாபிச்சார். இதெல்லாம் எங்கேருந்து ஸ்தாபிக்கிறான்னா, வேத வாக்கியங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் பாகவதம் போன்ற இந்த மாதிரி புராணங்களிலிருந்தும் மகர்ஷிகளினுடைய வாக்கு, பக்தர்களான கோபிகைகளுடைய வாக்கு, இதெல்லாம் பாருங்களேன் அத்தனையும் வேதாந்தமா தான் இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்றா அப்படின்னா, எம்பெருமான் யாருனாலையும் ஊன கண்ணுக்கு எம்பெருமான் தெரியறதே இல்லை. அதாவது நம்ம கண்ணால பார்த்தா பெருமாள் தெரிய மாட்டேன்றார். அர்ச்சாவதாரத்துல சேவை சாய்க்கிறத தவிர எப்படி இருக்காரோ அப்படியே சேவை ஆக மாட்டேன்றது. அப்ப ஊன கண்ணுக்கு தெரியாதவன் யாருக்கு தெரியறான் அப்படின்னா, ஞானிகளுடைய கண்ணுக்கு தெரியறான். அதே நேரத்துல அவன் எப்படிப்பட்டவன்னா, பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த விருட்சங்களுக்கு கீழே அழகா வந்து முரளி கிருஷ்ணன் சொல்லக்கூடிய புல்லாங்குடல ஊதிண்டு அழகா உட்கார்ந்து இருப்பவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அல்லது அப்படின்னா வேற எங்க இருக்கான் அப்படின்னா, கோபிகைகள் தங்கள் இதயத்துல என்னைக்கும் வந்து குங்கும பூக்களினாலேயும் சந்தனத்தினாலேயும் தீட்டப்பட்ட உருவத்தை படைத்தவன் இப்படின்னு பல விஷயமா சொல்றான். அப்ப பாருங்கோ, கோபிகைகளினுடைய இதயத்துல எம்பெருமான் இருக்கான், அதையும் அவ வந்து இந்த இடத்துல புத மனோஜ்ஞயான்றதுனால அறிவுள்ளவர்களினுடைய மனசுலையும் எம்பெருமான் இருக்கான். அதாவது கற்றுணர்ந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர்களுடைய மனசுலையும் எம்பெருமான் இருக்கான். அதே நேரத்துல கோபிகைகளையும் பெருமாள் வந்து அந்த மாதிரி அவர்கள் மனசுலையும் இருக்கான்றது இதுல இருந்து அழகா நமக்கு வந்து தெரியறது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா, வல்கு வாக்கியாம், அதாவது அழகிய நல்ல வாக்க படைத்தவன். அதே மாதிரி அந்த வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா, மதுரையா கிரா, ரொம்ப இனிமையா இருக்குமா பெருமாளுடைய வாக்கு. பெருமாளுடைய வாக்க கேட்டு இருக்கிறவாளுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் போல இருக்கும். பெருமாள் வெண்ணத்தா வெண்ணத்தா வெண்ணத்தான்னு கேட்டுட்டே இருக்காரு வந்து யசோதைய. யசோதா தரவே மாட்டேன்றா. இது என்ன சுவாமி, நாதஸ்யநந்த பவனே நவநீத நாட்டியம் நாபகச்சன்னதிஷ்டன் நாதஸ்யநந்த பவனே. அதாவது பெருமாள் வந்து வெண்ணையை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கோபிகையான அந்த, அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன யசோதையை ஏமாத்தி வெண்ணையும் சாட்டுவிட்டார். சாட்ட உடனே யசோதை வந்து கிச்சனுக்கு உள்ள போனா, அதாவது தளிக பண்ற உள்ளுக்கு உள்ள போய் வெளியில வந்தா. வந்த உடனே பெருமாள் பார்த்தா வாயெல்லாம் வெண்ண கையெல்லாம் வெண்ண புடிச்சுட்டா, கையும் களவுமா பிடிக்க போறா. அப்ப பிடிக்கும் பொழுது பெருமாளால என்ன பண்றதுன்னு தெரியல, யசோதைன்னு ஒருத்த வரா, ஐயோ இப்படி வந்துட்டே இருக்காளே, அப்படியே கண்ண முடினாரா. கண்ண முடினா அவருக்கு யசோதை தெரியல. உடனே என்ன நினைச்சாரா, ஆஹா யசோதை மறைஞ்சு போயிட்டான்னு நினைச்சாரு. கண்ணை திறந்தா யசோதை வந்துட்டே இருக்கா அங்கேருந்து. பார்த்தா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஓடுறதா நிக்கிறதா நடக்கிறதா அப்படின்னு நினைச்சு பெருமாள் இருக்கிற நிலைய சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறத பார்த்தா, இதை விட சுவாமி இது நேரா கிருஷ்ணரை முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிற ஒரு அனுபவம். இத வந்து இத இந்த இந்த விஷயத்த வந்து கிருஷ்ண கர்ணாமிரத்திலையும் லீலாசுகர் சாதிக்கிறார். வதனேன வனீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம் நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயே தாஹ சரணே கோமல தாண்டவம் குமாரம். அதாவது எல்லாருடைய வீட்லயும் போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டான் எம்பெருமான். உடனே அந்த யசோதை கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றா, இது என்ன, இது உங்க ஆத்துல என்ன பால் இல்லையா, மோர் இல்லையா, வெண்ணெய் எடுக்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரா. யசோதை உடனே யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா பெருமாளன்னு அவாத்து குழந்தையே காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப, இது நான் பண்ணவே இல்லை உங்காத்து குழந்தையே பண்ணித்துன்னு பின்னாடி கைய அந்தாத்து குழந்தைய எந்த அம்மா அழிச்சுட்டு வராளோ அந்த கோபிகையினுடைய குழந்தைய கையை பிடிக்க வச்சுட்டு இவர் மாட்டு கிளம்பிட்டே இருப்பார். ஒரு நாள் ஏதோ மாட்டின்ட்டார். மாட்டின்ற உடனே யசோதா அவனை பார்த்து கேட்கறா, நீ அவாத்துல எல்லாம் போய் வெண்ணைய திருடி சாட்டையா அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றார், அப்படியே சாமர்த்தியமா பேசி சமாளிக்கிறார். அதாவது இந்த வெண்ணையை சாட்டதுக்கு இவ்வளவு சாமர்த்தியமா பேசின குழந்தைய அன்னைக்குதான் யசோதா பாக்கறா. அதாவது இதுல சொல்லும் பொழுது இந்த ரொம்ப யசோதைக்கு இருக்கிறதுலயே என்ன ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா, அம்மானு அந்த தாயார தான் பெருமாள் கூட்டர். லோகத்துக்கே பெருமாள் எப்படி இருக்காருன்னா அம்மாவும் அப்பாவுமா இருக்கார், அன்னையாய் அத்தனாய் இருக்கிறவர் எம்பெருமான். அதனால்தான் ஆளவந்தார் சாய்க்கும் பொழுது பிதாத்வம் மாதாத்வம் தைத்த தனயஸ்தம் பிரிய சுகுருத்துன்னு சாய்ச்ச. எல்லாமுமா நமக்கு அன்னையா இருக்கிறது, நமக்கு அப்பாவா இருக்கிறது, நமக்கு உற்ற தோழனா இருக்கிறது, நமக்கு நல்ல குருவா இருக்கிறது, இப்படின்னு எல்லாமுமா இருக்கிற பெருமாள் யசோதையை பார்த்து அம்மானு கூட்டாராம். அது எவ்வளவு இருக்கிறதுலயே பரம பாக்யம்னு சொல்லி நீங்க இந்த கிருஷ்ண கானங்கள்லாம் கேட்டேன்னா ஊத்துக்காடு வெங்கடகவி இது அவர் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணியிருப்பார். அந்த கிருத்தியெல்லாம் அடியனுக்கு பாடெல்லாம் வராது, அதனால பாடெல்லாம் பாடல. ஆனா அதுல பார்க்கும் பொழுது அந்த யசோதையனுடைய பாவம்ன்றது அப்படியே நிறைஞ்சு இருக்கக்கூடிய பாவம். அந்த யசோதை இப்படிதான் சொல்லியிருப்பா. அதாவது நம்ம யசோதையனுடைய பாவத்தை பார்க்கணும்னா பெரியாழ்வார் திருமொழியில பார்க்கலாம். அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த இது அது பேர் என்ன கோபால விம்சத்தியில பார்க்கலாம். யாதவ பியுதயம்னு இந்த யதுகுலத்திய தோன்றலான இந்த கண்ணனுடைய காவியம் ஒண்ணு பண்ணியிருக்கார் வேதாந்த தேசிகன், அதுல பார்க்கலாம். கிருஷ்ண கர்ணாமிரதம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துல லீலாசுகரன்ற ஆச்சாரியர் அவர் ரொம்ப அழகா கிருஷ்ணனுடைய அனுபவத்தை கொட்டியிருக்கார், அந்த இடத்துல பார்க்கலாம். அதுல கோபிகைகளுடைய அனுபவம், பாலகுமாரனுடைய அனுபவம், பாலகண்ணனுடைய அனுபவம், சின்ன குழந்தையினுடைய அனுபவம், பெரிய வளர்ந்த கிருஷ்ணனோட அனுபவம், ருக்மிணி பிராட்டிய கல்யாணம் பண்ணின்ற அனுபவம், ராசக்கிரீடையினுடைய வர்ணனம் எல்லாம் இருக்கு. அப்ப இதுல அவன் சொல்ற அவர் தப்பிச்சுட்டாரா, இந்த தப்பிச்சது கூட அவருக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த யசோதைக்கு யசோதைக்கு பெருமாள் தப்பிச்சுட்டாருன்னு தோணல, எவ்வளவு அழகா அதாவது இந்த தாயாரெல்லாம் வந்து குழந்தைகள் தப்பு பண்ணா கூட அது சமாளிக்கிறது ரொம்ப அழகா அவ ரசிப்பா. அப்படி பெருமாள் சமாளிச்சாரா அதை பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டா. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை இப்படி ஒரு ஆச்சரியமான சேஷ்டித்தத்தை பண்ணிடுத்து, ஆனா அந்த குழந்தை நல்லா மாட்டின்னு எப்படின்னா வதனே நவனி தகந்தவாகம் நல்லா முகத்திலேருந்து வாயிலேருந்து என்னன்னா நல்ல வெண்ணையினுடைய அந்த நறுமணம் வருது. வெண்ணைய சாட்டா அதுக்கு ஒரு நறுமணம் இருக்கும் இல்லையோ, அந்த நறுமணம் நவநீத்தம். அங்க இருக்கிறதெல்லாம் வந்து பழைய வெண்ணையெல்லாம் கிடையாது, நித்தியம் கடைஞ்சி வச்ச வெண்ணெய். அந்த நித்தியம் கடைஞ்சி வச்ச வெண்ணையை தான் சாப்பிடுவார் பெருமாள். இந்த பழைய வெண்ணெய் பத்து நாள் காண வெண்ணெய் அந்த வெண்ணெயெல்லாம் இல்ல. அதனாலதான் புதுசு புதுசா போய் ஒரு ராத்திரியே ட்ரை பண்றாரு. இப்ப இந்த நாள்ல எல்லாம் கூட பாருங்கல ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணா இவெல்லாம் போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கா பாருங்க, அங்கங்க இந்த ஃபுட்டீஸ்ன்னு சொல்லி எத்தோ பண்றாரு. அப்படியெல்லாம் இல்ல, பெருமாள் புதுசா இருக்கிற வஸ்துவை தான் போய் சாப்பிடுவாரு. இருக்கிறதுலயே ஆறுன பழசெல்லாம் சாப்பிடுவாள்ன்னு பழசெல்லாம் சாப்பிடுறது தாமச குணத்தை வளர்க்கும். அதனால நவநீதம் புது வெண்ணையை போய் பெருமாள் எடுத்து அதை சாட்ட விஷயத்தை சொல்லி ஏதோ பயந்துட்டா போல பெருமாள். இவர் ஏதோ வந்தாலாம் அவ கோபத்தோட பார்த்து ஒரு அதட்டு அதட்டினோடனே பெருமாள் பயந்துட்டாராம். இதெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குன்னு லீலாசுகர் சாதிக்கிறார். அடுத்தது இது மாத்திரம்தான் மதுரையா கிராவா அப்படின்னா, மதுரமான வார்த்தை இது மாத்திரம்தானா அப்படின்னா இன்னொரு சம்பவத்தை சொல்ற. மாதஹ்கிம் யதுனா ததேஹி சஷகம் கிந்தேன பாத்து பயஹா என்னாஸ்திய கதாஸ்திவ நிஷி நிஷி காவாந்த காரோதய ஆமீல்யாக்ஷி யுகம் நிஷாப்யுபகதா தேஹேதே மாதுர்முஹு வக்ஷோஜாம்சுக கர்ஷணோத்யதகரஹ கிருஷ்ணஸ்ஸ புஷ்ணாதுனஹாம். ஒரு சமயம் கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்றத வர்ணிக்கிறார். கிருஷ்ண தாயார் கிருஷ்ணன் வந்து யசோதையை பார்த்து, அம்மா எனக்கு வந்து அம்மாவை கூப்பிடுறார். தாயார் கூட்ட உடனே என்ன எதுநாத அப்படின்னு கேக்குறார். இந்த எது குலத்துக்கெல்லாம் தோன்றலாம் வந்து விளங்கினீர, இந்த ஆயர்பாடியெல்லாம் வந்து பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணப்பான் இவன் நேர் இல்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேன்னு. இவனுக்கு ஒப்பானவா இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள்லாம் மகிழக்கூடிய எம்பெருமானே என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப ஒரு கிண்ணம் கூட அப்படின்னார் பெருமாள். ஒரு சின்ன பாத்திரம் கூட எதுக்கு அப்படின்னு கேட்டேன். பால் சாப்பிடறதுக்கு அப்படின்ன உடனே அதெல்லாம் இப்ப கிடைக்காது, இப்ப போய் உனக்காக பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு வர முடியாது அப்படின்னா. அப்ப எப்பதான் எனக்கு கிடைக்கும் கேட்ட குழந்தை கேட்ட உடனே கொடுத்துடணும். குழந்தை ஏதாவது ஒண்ணு கேட்டுதுன்னா அது அதுக்கு உபதிரவம் இல்லைன்னா கொடுத்துடணும் அதுகிட்ட. உடனே பெருமாள் இந்த மாதிரி கேட்ட உடனே கிருஷ்ணர் கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்ட்டா. கொடுக்கலன்னு உடனே எப்பதான் கொடுப்பேன் அப்ப எனக்கு அப்படின்னு உடனே ராத்திரி தர அப்படின்னு. எப்பவுமே இது ஒரு சமாளிக்கிறதுக்கான ஒரு வழி, ராத்திரி தர நாளைக்கு பண்றேன் அப்புறம் பண்றேன், நடக்காது காரியம் இல்லையா, அப்ப ராத்திரி தர அப்படின்னாலாம். பெருமாள் என்ன பண்ணாரு, சட்டுன்னு அப்படி ரெண்டு கண்ணியும் மூடிண்டு தூ ராத்திரி வந்துருத்து. இந்த குழந்தை எல்லாம் பண்ணக்கூடியதுதான், இந்த குழந்தை எவ்வளவு அழகா பண்றது, இந்த கண்ணை மூடிண்டு நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் கண்ணை அப்படியே மூடிண்டு ரெண்டு கண்களையும் மூடிண்டு உடனே அந்த இரவே வந்துருத்தான். அதாவது பெருமாளுடைய திருக்கண், இது வந்து அவர் சாஸ்திரமும் இருக்கு. பெருமாளுடைய திருக்கண்கள் என்னன்னா சந்திர சூரிய சனேத்ரே கர்ணாவாஷா அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. விஷ்ணு சாஸ்திரநாமத்துல பெருமாளுடைய ரெண்டு கண்கள் தான் சூரிய சந்திராலா இருக்கா. இருட்டு வேணும்னா என்ன அர்த்தம், ரெண்டு கண்களையும் மூடிண்டர் நன்னாக அப்புறம் மூடிண்டர். உடனே என்ன எடுத்து சூரியனும் பிரகாசம் இழந்து சந்திரனும் ஒண்ணும் இல்லாம போய் இப்ப இரவே இரவு வந்துருத்து உடனே கொடு அப்படின்னு கேட்டாராம். இதை பார்த்த உடனே அப்ப பெருமாள் வந்து இந்த மாதிரி ஒரு திவ்ய லீலையை புரிஞ்சதை பார்த்தா இப்படிதான் மதுரையாகிறா, இப்படி மதுரமான பேச்சுக்களை பேசின அந்த கிருஷ்ணரை இவா இழந்துட்டா. அதாவது கிருஷ்ணர் நடுவுல மறைஞ்சு போயிட்ட, அதனால அந்த கிருஷ்ணர்கிட்ட இப்ப எங்களுக்காக அந்த மதுரமான பேச்ச பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி இமாகா விதி கரீஹி, இந்த உனக்கே வந்து விதேயாளா இருக்கக்கூடிய நாங்க, உனக்கு உனக்கே நாம் ஆட்சிவோம்னு எல்லாரும் வந்து இங்க இருக்கிறவா. அப்ப எங்களுக்கு வந்து உன்னுடைய அதராமிர்தம், உன்னுடைய அந்த அதராமிர்தத்தை அதாவது உன் வாய் அமுதத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு, கொடுத்தாதானே நாங்க பிழைக்க முடியுமா. ஆப்யஸ்வ, அதாவது அந்த அதர அமிர்தத்தை கொடுத்து எங்களை எல்லாம் வந்து பிழைக்க வைக்க கூடாதா அப்படின்னு. அதாவது உயிர் போற நேரத்துல ஏதாவது அந்த சக்கரையோ இல்ல ஏதாவது கொடுப்பா பாருங்க, அந்த பச்சைக்கல்பூரம் சக்கரை இந்த மாதிரி அதை கொடுக்கறா போல எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுடைய கிருஷ்ணனுடைய அனுபவம்ன்றதுல இருந்து நாங்க விலகி வந்ததுனால ஒரு அனுக்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத, நாங்க ஒவ்வொரு நொடியும் வந்து உன்னை பிரிஞ்சதுனால எங்களுடைய உயிர் போயிட்டே இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி உன்னுடைய அதராமிரத்தை கொடுத்து எங்களை சட்டுன்னு காப்பாத்த கூடாதா அப்படின்வா. அதாவது இதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம், அதாவது இந்த கேரளால பார்த்தா தெரியும், கேரளால என்ன பண்ணுவான்னா இந்த சர்ப்பம் பாம்பு கடிச்சிடும், பாம்பு கடிச்சவால இந்த மந்திரங்கள் எல்லாமே பண்ணி அதை இது பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. அதாவது நல்ல கருட மந்திரத்துல எல்லாம் சித்தி பெற்றவா அந்த காரியத்தை பண்ணுவா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு வாயெல்லாம் நுறைய தப்பின்னு இருக்கும் வாயெல்லாம். இவ என்ன பண்ணுவான், வந்து கேக்குறவன் ரொம்ப பெரிய சர்ப்பமோ ஆஹா ஓஹோன்னுவான், அங்க நுற தப்பின்னு இருக்கு அவன் போயிட்டே இருக்கான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நான் ஏதோ கேட்டுட்டே இருப்பா, விசாரணையே நடந்துட்டு இருக்கும் ரொம்ப நேரம். அப்புறம் போய் சட்டுன்னு ஒரு தரம் அந்த தீர்த்தத்துல மூழ்கிட்டு வந்து கையால அப்படி ஒரு தட்டு தட்டி உடனே அனுக்ஷணம் பண்ற மாதிரி பெருமாள் அப்படிதான் பண்ண போறார். இவர்கள் இப்படி பாடப்பாட கடைசி நேரத்துல சட்டுன்னு தோன்றி, அதாவது தெளிந்திருந்த கார்வானில் மின்னே போல் தோன்றின்னு பெருமாள் தோன்ற போறார். அது இன்னும் அழகான அனுபவம், அந்த அனுபவம் வரைக்கும் காத்துட்டு இருப்போம்னு சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.